நான் இருப்பேன் அன்பு, இனிமேல் உன் இதழினில் நான் சிரிப்பேன். உயிரே உன் உயிரென நான் இருப்பேன் அன்பு, இனிமேல் உன் இதழினில் நான் சிரிப்பேன். இதமாய் உன் இதயத்தில் காத்திருப்பேன் கணமே, கனவாய் உன் விழிகளை பார்த்திருப்பேன் தினமே. மழையாய் என் மனதில் நீ விழுந்தாய், விழுந்தாய் ஓர் விதையென நான் எழுந்தேன். உயிரே உன் உயிரென நான் இருப்பேன் அன்பு, இனிமேல் உன் இதழினில் நான் சிரி. இருவரும் இருப்போம் இடம் பொருள் மறப்போம், உனக்கென எனக்கென முதலது முடிவது. எதுவரை இருப்போம் அதுவரை பிறப்போம். யார் நீ யார் நான், கதவை தாழ்த்திறப்போம். உயிரே மழலை மொழியாய் மகிழ்ந்திருப்போம். உயிரே உன் உயிரென நான் இருப்பேன் அன்பு, இனிமேல் உன் இதழினில் நான் சிரிப்பேன். Yeah.